பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு, கட்டி வச்சதாரு யாரு யாரு, தாலிய தேதி குறிச்சு வெட்டி வச்சதாரு யாரு, வெள்ளி கொலுசு மண்ணில் விடுதே சொல்லி அழுது உன் சோகம் பாடுதே, பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு. ஆளான தேரு வேரோடு போச்சு, ஆவாரம் காடு வீணாகலாச்சு, தாயே உன் தாலி சேதாரமாச்சு, தீயோடு சேர்ந்து தீயாகி போச்சு, கண்டாங்கி சேல வண்ண சோல வெறும் நூலாச்சு, செண்டான மாலை இந்த வேளை அந்த நாராச்சு, தாங்காத பாரம் யார் தாங்க கூடும், தாய் வாடினால் சேய் தாங்குமா, பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு. தூணோடு சாஞ்சி தூங்காம தேஞ்சி நீ பாட கேட்டேன் தாலாட்டு பாட்டு, ஊராரும் கூடி உன் பேரை கூறி ஒப்பாரி பாட்டு, இப்போது கேட்டேன் கல்லான சாமி முகம் காமி இது பொய்தானா, இல்லாது போனா இங்கு நீ வாழ்வது மெய்தானா, ஆகாயம் சாஞ்சா ஆதாரம் யாரு, தாய் வாடினால் செய் தாங்குமா, பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு, வெள்ளி கொலுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது உன் சோகம் பாடுதே, பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்தில் தொட்டு வச்சதாரு யாரு.